மல்லிகை மல்லிகை பந்தலே, அடி மணக்கும் மல்லிகை பந்தலே, என்னை மயக்கி பார்க்க வந்தேன் என்றாலே, கண்கள் மயங்கி போய் நின்றேன் தன்னாலே. முந்திரி முந்திரி தொப்புல இந்த முந்தானை திருடும் மாப்பிள்ள, இவள் மனசு சொல்லும் நீதான் ஆம்பிள, இந்த இதழ்கள் பட்டால் இனிக்கும் வேப்பில. வெள்ளி கொலுசு போலவே காலை உரச வந்தேனே, பட்டு போடவ போலவே தொட்டு தழுவ வந்தேனே, உன்னை துளசி செடியாய் சுற்றி வந்தேனே, கண்ணால் பார்த்து பார்த்து விற்று கண்டேனே. மல்லிகை மல்லிகை பந்தலே, அடி மணக்கும் மல்லிகை பந்தலே, என்னை மயக்கி பார்க்க வந்தேன் என்றாலே, கண்கள் மயங்கி போய் நின்றேன் தன்னாலே. அவையாவும் முந்தன் கண்ணில் அர்த்தம் கண்டேனே, இந்த அரக புல்லின் மேல் பனித்துளியாய் நின்றாயே, இந்த பருவத் தோள்களில் பச்சை கிளியாய் வாழ்ந்தாயே, என்னை துளசி செடியாய் சுற்றி வந்தாயோ, கண்ணால் பார்த்து பார்த்து வெற்றி கண்டாயோ. அதிகாலையில் தோன்றும் வெள்ளை திங்களே, பசி நேரத்தில் பார்த்த தண்ணீர் பந்தலே, சதை மூங்கில் போல உந்தன் தேகம் பார்த்தேனே, அதை ஊதி மெல்ல நானும் அணைந்து போனேனே. மழை தோறும் விழியை கண்டேனே, எந்த கனவை கண்டேனே, உந்தன் உதட்டை கண்டேனே, எந்த உணவை கண்டேனே, உன்னை துளசி செடியாய் சுற்றி வந்தேனே, கண்ணால் பார்த்து பார்த்து வெற்றி கண்டேனே. மல்லிகை மல்லிகை பந்தலே, அடி மணக்கும் மல்லிகை பந்தலே, என்னை மயக்கி பார்க்க வந்தேன் என்றாலே, கண்கள் மயங்கி போய் நின்றேன் தன்னாலே. முந்திரி முந்திரி தொப்புல இந்த முந்தானை திருடும் மாப்பிள, இவள் மனசு சொல்லும் நீதான் ஆம்பிள, இந்த இதழ்கள் பட்டு